ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம். இந்த ஸ்தோத்திரத்தினோட அவதாரிகை. இந்த ஸ்தோத்திரம் மொத்தம் 10 ஸ்லோகங்களை கொண்டது. முதல் 8 எம்பெருவானின் பிரபன்னர்களின் மீதான தயை முதலான கல்யாண குணங்களை கூறி அவரிடமே தான் ஷரணடைவதாகவும் அவரை விட்டால் வேறு வழியில்லை என்று அனன்ய கதித்வத்தை சொல்லி அவரே மோக்ஷப்பிரதர் என்றும் பலவாறாக விவரிக்கிறார். கடை 2 ஸ்லோகங்கள் பலஸ்ருதி. இந்த ஸ்தோத்திரத்திற்கு மேற்கூறியவாறு பெயரிட்டவர் ஸ்ரீ சுவாமி தேசிகனே. ஆழ்வார்கள் இத்தலத்தை அட்டபுயகரம் என்கின்றனர். பிரமனின் யாகத்திற்கு பங்கம் வராமல் அணையாய் கிடந்து வேகவதி நதி பிரவாகத்தை தடுத்தவர் திருவிஷ்கா எம்பிரான். இவரும் யாகத்தை எதிர்த்த அசுரர்களை தன் நாற்கரங்களை இரட்டிப்பாக்கி அழித்தார் என்பது ஸ்தலபுராணம். அக்ரஹாரம் என்னும் சொல் அகரம் என்று திரிந்து பின்னர் கரம் என்றாயிற்று. முதல் 8 ஸ்லோகங்களில் தமது சாம்சாரிக போகங்களில் ஈடுபாடு, இவ்வெம்பெருமானின் எளிமை மற்றும் மேன்மை, பிரபன்னர்களை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், அனன்யகதித்வத்தில் தன் மன உறுதி, தன் தேகாவசான பர்யந்தம் அபராதம் கலவாத கைங்கரியத்தில் தான் ஈடுபட இவ்வெம்பெருமானை பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார். இந்த எம்பெருமானை பற்றியே திருமங்கையாழ்வார் தமது பெரிய திருமொழியில் 2:10:8 திருமொழியில் இவரை பற்றியே அனுசந்திக்கிறார். அந்த விஷயத்தை இன்னொரு வியாசத்தில் காண்போம். முதல் ஸ்லோகம். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்டா அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியே. இங்கே அவதாரிகையில் கூறியபடி தான் இந்திரியங்களுக்கு வசியனாக இருந்தமையை கூறுகிறார். கஜேந்திரனை கவர்ந்த முதலையை விரைந்து வந்து கொன்ற உன் அனுகிரகத்தால் நான் கவரப்பட்டேன் என்று பெருமாளை பற்றி கூறுகிறார். முதலையின் பிடியைப் போல் உறுதியான இந்திரியங்களால் பீடிக்கப்பட்ட தன்னை காக்க அஷ்டபுயகரத்தானை சரணடைகிறார். முதலைகளை இந்திரியங்களுக்கு உவமை ஆக்குகிறார். இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் 3 திருவந்தாதி பாசுரம் 50 சற்று கவனிக்கவும். ஆழ்ந்த மணி நீர்ச்சுனை வளர்ந்த மா முதலை கொன்றான் என்று பேயாழ்வார் அனுகிரகித்திருக்கிறார். இப்போ இந்த அட்டபுஜம் சுவாமி அவர் எப்படிப்பட்டவர் ஸ்லோகத்தை கவனிப்போம். எல்லையற்ற ஞானம் கருணை பெருமை உடையவர், அபார விஞ்ஞான தயானுபாவம், சதாம் ஆப்தம் சாதுக்களுக்கு அனுகூலர். சதாம் ஆப்தகா சாதுக்களுக்கு என்றால் யாருக்கு? பிரபன்னர்களுக்கு. தான் சாம்சாரிக பந்தத்திலிருந்து விடுபட இவரை ஏன் சரணடைய வேண்டும்? சுவாமி தேசிகன் கஜேந்திரனுக்கு ரக்ஷையை அனுகிரகித்ததால் அதை போலவே அவஸ்தைப்படும் தன்னை ரட்சிக்க ஏற்றவர் இவர்தான் என்று தீர்மானித்தார். வெறும் ரக்ஷணம் மாத்திரமல்லை, ரக்ஷா துவரிதா காத்தலை உடனே அருள்பவன், க்ஷண அவகாசமும் வீணாக்க மாட்டான். ஏனெனில் பிரபன்னனின் அவஸ்தையை அனுக்ஷணமும் அறிபவன், அதை பொறுக்காதவன். பிரபன்னனின் பிரார்த்தனையும் பரந்தாமனின் அனுகிரகமும் உள்ளடக்கியது இந்த முதல் ஸ்லோகம். 2 ஸ்லோகம். த்வதேக சேஷோஹ மனாத்ம தந்திரஹ சொற்பாதலிப்சாம் திகதா துவையைவ அசத் சமோப்பியட்ட புஜாஸ்பதேச சத்தாமிதானின் உபலம்பிதோஸ்மி. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அட்டபுயகரத்து ஈசனே, இது நாள் வரை சுதந்திரமற்றவனும் அகம் நான் அனாத்மதந்திரா ஸ்வதந்திரம் இல்லாதவனும் த்வதேக சேஷா உன் ஒருவனுக்கே அடிமையானவனும் ஆனவனுமாக இருந்தேன். இல்லாத வஸ்துவை ஒத்தவனும் அதாவது அசத் சமஹா அசத்துக்கு சமமாக இருந்தவனாக இருந்தேன். அறிவற்றவனும் ஆன என்னை இப்போது உன் திருவடிகளை பெற ஆசையை நீயே என்னிடத்தில் உண்டாக்குகிறாய். சத்தாம் இதானே உபலம்பிதோஸ்மி உண்டாக்கிறார். த்வத்பாதலிப்சாம் திகதா துவையைவ நீயே உண்டாக்குகிறாய். உன் திருவடிகளை அடைவதை நீயே எனக்கு உண்டாக்கி அந்த ஆசையை நீயே என்னிடத்தில் உண்டாக்குகிறாய். இவ்வாறாக தான் சத்தையை அடைந்ததை கூறுகிறார். நல் அறிவிலியான தன்னை நல் அறிவுளனாக மாற்றியதை அவ்வெம்பெருமானின் பெருமையாக சொல்கிறார். தன்னை சரணடைய எம்பெருமானே வழிகாட்டுகிறார் என்கிறார். இங்கே தைத்திரியோபனிஷத்தில் முதல் பிரச்சனத்தில் அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி சேத் வேத அஸ்தி பிரம்மேத் என்று இந்த வாக்கியங்கள் வருகின்றன. சத்து என்றால் பிரம்ம ஞானம் உள்ளவன், அசத்து என்றால் பிரம்ம ஞானம் அற்றவன். அந்த இடத்தையும் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது அதையும் தெளிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் ஸ்லோகம் ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வ சிந்தாம் த்வயி துர்நிவாராம் போகே மிருதோபக்ரமதாம் அபீப்சன் ஷீலாதிபிஹி வாரயசீவ பும்சாம். இங்கே ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஜீவாத்மாக்களுக்கு அதாவது மக்களுக்கு இருப்பதை போல் உனக்கும் ஆத்மா சரீரம் இருந்தாலும் அவை திவ்யாத்மா திவ்யஸ்வரூபம் எனப்படும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் திருமேனி ஆயுதங்கள் திருவாபரணங்கள் வேறு யாரிடமும் காண முடியாது. இந்த விஷயத்தை ஆதார சக்தியில் காணலாம். மேலும் ஞாசதசகம் ஸ்தோத்திரத்தில் ஆறாம் ஸ்லோகத்தில் காணப்படுகிறது. என்னது? தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவன் ஸ்தவ என்று சுவாமி தேசிகனே அனுகிரகிக்கிறார் ஸ்ரீ ஞாசதசகம் ஸ்தோத்திரத்தில். இப்படி ஸ்வரூபம் திருமேனி ஆயுதங்கள் திருவாபரணங்களும் வேறு யாரிடம் காண முடியாத உன்னிடத்தில் இருப்பதால் இவற்றுடன் உன்னை பார்த்தால் நீ பரம புருஷன் என்று எண்ணக்கூடும். யாருக்கு? மக்களுக்கு. அடியார்கள் உன்னை காண்பதற்கு தாங்கள் அர்ஹதை அற்றவர்கள் என்று அஞ்சி விலக எண்ணுவார்கள். மக்கள் உன்னை அனுபவிப்பதில் மென்மையாக உள்ளார்கள். ஆனால் நீயோ எல்லோரும் உன்னிடம் வரவேண்டும் என்று எண்ணுகிறாய். அதற்காக உன் மேன்மையை எளிமை குணங்களால் மறைத்து சாமானியர்கள் கூடவும் பழகுகிறாய். எம்பெருவான் அத்தனை சுலபன் எல்லோரையும் அனுகிரகிப்பான் என்கிறார். இங்கே அவர்களுடைய அச்சத்தை என்ன அச்சம்? இப்பேற்பட்ட ஒரு திவ்ய புருஷனை நாம் பார்க்கலாமோ கூடாதோ என்ற மக்கள் மனதில் தோன்றும் அச்சத்தை யாரோட அச்சத்தை? பும்சாம் மக்களோட அச்சத்தை வாரயசி நீ நிவர்த்திக்கிறாய். எப்படி நிவர்த்திக்கிறாய்? ஷீலாதிபிகி உன்னுடைய கல்யாண குணங்களால் நிவர்த்திக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடன் தன்னை எளிமையாக காட்டிக்கொள்கிறாய், அவர்களுடன் சுலபமாக பழகுகிறாய். ஆதலால் நீ எல்லோரையும் அனுகிரகிப்பவன் என்று சுவாமி தேசிகன் சொல். நான்காம் ஸ்லோகம் சக்திம் சரண்யாந்தர சப்தபாஜாம் சாரஞ்ச சந்தோல்ய பலாந்தராணாம் த்வத்தாஸ்ய ஹேதோஸ்த்வய நிர்விசங்கம் நியஸ்தாத்மனாம் நாத பிபர்த்தி பாரம். நாத சுவாமி, நீர் பாரம் பிபர்ஷி, பாரத்தை தாங்குகிறீர். அதாவது என்ன, பூர்வார்த்த பொருளை முதலில் காண்போம். அங்கே சக்தி சரண்யாந்தர சப்த பாஜா என்று வருகிறது. அதாவது சரண்யாந்தர், சரண்யன் என்றால் அடைக்கலம் கொடுப்பதற்கு ஏற்றவன் என்று அர்த்தம். சரண்யன் என்றால் அதுவே பொருள். சரண்யாந்தரன் என்றால் வேறு சரண்யர்கள், உன்னை தவிர வேறு சரண்யர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய ஜனங்கள், அந்த அந்த மக்கள் க்ஷுத்ர பலத்தையே தருபவர்கள். அந்த அந்த சரண்யாந்தர தேவதைகள் க்ஷுத்ர பலத்தையே தருபவர்கள். ஆனால் நீயோ அழியாத மோக்ஷ பலம் தருபவன். உன் சக்தியையும் சக்திம் சாரஞ்ச சந்தோல்ய, சந்தோலன் தோலா அப்படின்னா தராசுன்னு அர்த்தம். சந்தோல்யனா எடை போட்டு, ஒரு பக்கத்தில் உன்னுடைய சக்தியையும் அதனோட சாரத்தையும், இன்னொரு பக்கத்தில் சரண்யாந்தரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களோட அனுகிரகத்தினால் பெறப்பட்ட நன்மைகளையும் வைத்து எது கீழே தாழ்கிறதோ அதற்கே பலம் அதிகம் என்று சந்தோல்ய எடை போட்டு பசியை தூக்கி பார்த்து நீ தரும் பலனே ஒப்பற்றது என்று கருதி உன்னையே சரணடைகின்றனர். இங்கே எவருடைய பாரம் என்று ஒரு கேள்வி உதிக்கிறது. உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக உன்னிடத்தில் தங்களின் ஆத்மாக்களை சமர்ப்பித்தவர்கள், அவர்களது பாரம். அதாவது உத்தரார்த்தத்துல த்வத்தாஸ்ய ஹேதோஹோ த்வயி நிர்விசங்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால உன்னிடத்தில் சரணடைந்த அந்த அந்த மக்கள் இந்த மாதிரி வந்து சரண்யாந்தரர்கள் கொடுக்கக்கூடிய பலனையும் நீ கொடுக்கக்கூடிய பலனையும் தராசின் இரு தட்டுகளில் வைத்து நிறை பார்த்து உன்னுடையதுதான் பலன் அதிகம் கொடுக்கக்கூடியது, அதாவது உண்மையான பலன் உன்னால் தான் கொடுக்க முடியும் என்று தீர்மானம் செய்து அவர்கள் உன்னையே சரணடைகின்றனர்.